அரும்பாகி முட்டாகி பூவாகி உப்போல பொன்னான பூவாயி, அரும்பாகி முட்டாகி பூவாகி உப்போல பொன்னான பூவாயி, தொடுத்த மாலை எடுத்து வார கழுத்த காட்டு கையிரண்ட சேர்த்து, அரும்பாகி முட்டாகி பூவாகி போல முன்னான பூவாயி, அரும்பாகி முட்டாகி பூவாகி போல முன்னான பூவாயி. பூவாகி பூல பொன்னான பூ.